பொருள் இந்திரகாயம் என்று சொல்லும் பெருமையுடைய செல்வத்தை உடையவன் என்ற பொருளை கொண்டு பரமாத்மாவையே கூறும். சில தேவதைகளின் பெயர்கள் எளிதாக பிரித்து பொருள் கொள்ள முடியாதிருந்தால் சரீர சரீரி பாவத்தை கொண்டு பரமாத்மாவை சொல்லலாம். ஜீவராசிகள் அனைத்திலும் அச்சேதன பொருளிலும் உள்ளே மறைந்து நின்று அவற்றை தனது உடலாக கொண்டு நியமிக்கிறான் என்று உபரிஷத்துக்கள் கூறுவதால் ஒவ்வொரு தேவதையை கூறும் பெயர் சொற்கள் அந்தந்த தேவதையை தன் சரீரமாக கொண்ட பரமாத்மாவையே நேராக கூறும் என்று காசதிருஷ்ணர் எனும் மகரிஷி கூறுவார் என்று வியாசர் கூறியதே பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் விளக்கி உறுதிப்படுத்துகிறது. வாக்கியாதிகரணத்தில் மேலும் பரமாத்மா தன்னை தவிர்த்த எல்லா சேதன அச்சேதனங்களைக் காட்டிலும் விலட்சணமான தன் சுரூபத்தை உடையவனாய் அவற்றை தனது சரீரமாக கொண்டவனாய் அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கிறான். அதோடு தனக்கும் உடல்களான சேதனாச்சேதனங்களுடைய தோஷங்கள் ஒட்டாதவனாகவும் இருக்கிறான் என்று வேத பிரமாணத்தை கொண்டு விளக்கமும் அளிக்கிறான். இவ்வாறு ஸ்ரீபாஷ்யம் தன்னை கற்றவர்களை பரமகாந்திகளாக ஆக்கி சில தேவதைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்களை வாராதபடி பிணை கொடுத்து அதாவது ஜாமீன் அளித்து நம்மை காப்பாற்றி பேரின்பத்தையும் பெறச் செய்கிறது என்று விளக்கமளித்து தானே நமக்கு ஜாமீனாக இருப்பதாக உறுதியளிக்கிறார் நம் தூப்புள் வெள்ளம். 54. யதாபூதஸ்வார்த்தா யதி நிருபதி சூக்திஹி விஜயதே சுதா சந்தோகாப்திஹி சுஜரித விபக்திஹி சுதிமதாம் ததாதிருப்யத் கௌதஸ்துத கலஹ கோலாஹலஹத திரிவேதி நிர்வேத பிரசமன வினோத பிரணயினி. ஸ்ரீபாஷ்யகாரரின் ஸ்ரீசூக்திகளின் பெருமையை நிகரற்ற உயர்வை உள்ளது உள்ளபடியே எடுத்துக்காட்டுகிறார் என்று. யதாபூத ஸ்வார்த்தா வேத வாக்கியங்களுக்கு பொருள் கூறும்போது இயற்கையாக உண்மையாக என்ன பொருளை சப்தங்கள் கொடுக்குமோ அதை விளக்கமாக அனைவருக்கும் புரியும்படியும் ஏற்கும்படியும் கூறுகிறார். இல்லாத கருத்தை சிறிது ஏற்றியோ குறைக்கோ கூறுவதில்லை. எனவே இவர் ஸ்ரீசூக்தி அமிர்த கடல் போன்றது. வித்வான்கள் வரிக்கு வரி வாக்கியந்தோறும் உடையவரின் பொருளை அனுபவித்து வருகிறார்கள். உடையவர் வியாசரின் பிரம்மசூத்திரங்களை பாராசரிய வசஸ்துதாம் என்று அமிர்தம் என்றார். சூத்திரங்களாக அமிர்தத்தை பின்னவர்கள் நன்கு அனுபவிக்கும்படி உரையிட்டதை ரசித்து அனுபவித்த சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசூக்தியை மிக மிக போக்கியமான அமிர்த கடல் என்கிறார். எம்பெருமானின் அனுகிரகத்தினால் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. அதுபோன்று வேதங்களையே உயிராக கொண்டு அதன்படியே நித்தகர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு சவமுனிகளாய் யோகிகளாய் ஞானிகளாய் திகழும் வைதிக சாரூபவர்களினுடைய சுகிருத புண்ணிய விசேஷத்தினால் அமிர்த சமுத்திரமான ஸ்ரீபாஷ்யன் நமக்கு கிடைத்தது என்கிறார் நம் சுவாமி. திரிவேதி அதாவது மூன்று வேதங்களாகிற நாயகி அவளுடைய உயிர் தோழி எதிராஜரின் ஸ்ரீசூக்தி. வேதாக்கள் போற்றப்படும் விஷ்ணு பத்னியான சீதை அசோகவனத்தில் ராட்சசிகளால் துன்புறுத்தப்படும் போது திரிஜடையும் சரமையும் பிரிய சகிகளாய் சீதையின் நிர்வேதத்தை துக்கத்தை போக்கி ஆஸ்வாசனம் பண்ணியது போல வேதமாதாவுக்கு ஏற்பட்ட துக்கங்களை போக்கி ஆறுதல் அளிக்கலாம் விஜராஜரின் ஸ்ரீசூக்தி. காணாத சாக்கிய பாஷண்டைகி ஸ்ரீதர்மோ விலோபிதா என்றபடி பிற மதவாதிகள் தவறான வழியில் வாதங்களை செய்து கோலாகலம் பண்ணுகிறார்கள். வேதங்களில் கூறப்பட்டதை ஏற்காமல் அது எப்படி இது எப்படி என்று கேதுவாதம் பண்ணுகிறார்கள். வேதத்தை ஒப்புக்கொண்டு சிலர் அதற்கு தவறான பொருள்களை கூறுவதும் ஒரு சில வாக்கியங்களை ஏற்று பல பகுதிகளை கவனம் முக்கியமல்ல என்று ஒதுக்குவதுமாக இருக்கிறார்கள். தங்களுக்கு அவர்களுள்ளும் ஒற்றுமையின்றி விதண்டாவாதம் செய்து சண்டையிடுகிறார்கள். வைதிகள் வேத சுதிகளை முக்கியமாக ஒப்புக்கொண்டு அவேத சுதிகளை கவனம் முக்கியமல்ல என்கிறார்கள். அத்வைதிகளோ அவேத சுதிகளே முக்கியமானவை, வேத சுதிகள் உண்மையான பொருளை கூறாமல் வியாபகாரிகமான அதாவது பாமரர்களின் வேற்று வழக்கில் உள்ள வேதத்தை கூறுவதால் முக்கியமல்ல என்கிறார்கள். கடக சுதிகளை இவர்கள் யாரும் பொருட்படுத்தவே இல்லை. இவ்வாறாக பிற மதவாதிகள் அனைவரும் வேத சுதி அவேத சுதி கடக சுதி எனப்படும் மூன்று வகை சுதிகளுக்கும் முக்கியமான பொருளை கூறவில்லை. எனவே விவேகி அல்பசுதாத்வேதா மாமயம் பிரதிநிஷதி. முறைப்படி நன்கு கற்காது அரைகுறையாக கற்றவர்களை கண்டு வேத மாதாவானவள் இவர்கள் என்னை வஞ்சித்து ஏமாற்றி விடுவார்களே என்று அஞ்சுகிறாளாம். ஸ்ரீபாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்தியான அன்பு தோழியோ வேத அவேத கடக ஸ்ருதிகளுக்கு முக்கியமான அர்த்தங்களை கூறி வேத மாதாவுக்கு ஆறுதலை அளிக்கிறார். இதை சுவாமி தேசிகன் மிசோபேதம் தத்வேஷு அகிலவதி பேத ஸ்துதி அதஹ விசிஷ்ட ஐக்கியாது ஐக்கிய ஸ்துதிரபிச்ச சார்த்தா பகவதி இமௌ அர்த்தௌ கோக்தம் நிகில ஜகதந்தர்யமயிதா நிகீஷோ லக்ஷ்மீதா ஸ்துதிபிஹ அபராபிப்ரணிததே. உபனிஷத்துக்கள் உள்ள வேதஸ்துதிகள் சித்து அஜிதி ஈஸ்வரன் என்ற தத்துவங்கள் மூன்றும் சொரூபத்தாலும் குணத்தாலும் வெவ்வேறானவை. ஜீவர்களும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள். அவேதஸ்துதிகள் சேதனங்கள் அச்சேதனங்கள் இரண்டையும் சரீரமாக உடைய ஈஸ்வரன் ஒருவனே என்று ஐக்கியத்தை கூறுகின்றன. தனக்கு மேலானவன் இல்லாது சர்வோத்தமனாய் செய்யப்பதியாய் விளங்கும் ஈஸ்வரன் சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாவற்றிலும் அந்தரியாமியாய் மறைந்து நின்று சர்வ ரட்சகனாகவும் சர்வ நியாமகனாகவும் திகழ்கிறான் என்று கடக ஸ்துதிகள் கூறும். ஆகையால் பிற மதவாதிகளால் இந்த மூன்று வகையான ஸ்துதிகளுக்கும் நிர்குண சகுண ஸ்துதிகளுக்கும் முக்கிய அர்த்தம் சொல்லாததால் வேத மாதாவிற்கு ஏற்பட்ட வருத்தத்தை ஸ்ரீபாஷ்டிகாருடைய ஸ்ரீசூக்தி நேரத்தை ஸ்துதிகளுக்கு முக்கியார்த்தத்தை சொல்லி போக்கிற்று. 55 ஸ்துதிஸ்ரேணீ சூடாவத பகுமதே லக்ஷ்மணமதே ஸ்வபக்ஷஸ்தான் தோஷான் விததமதிஹி ஆரோபயதியஹ ஸ்வஹஸ்தேன உச்சித்தைஹி சகலு நிஜகாத்ரேஷு புகுளம் கலத்திஹி ஜம்பாலைஹி ககனதலம் ஆலிம்பதி ஜடஹ. அனந்தாஹ வை வேதாஹ, வேதங்கள் கடல் போன்று மிகப்பெரிய வித்யாஸ்தானமாகும். அவற்றின் தலை போன்று மிக உயர்ந்த பகுதியை வேதாந்தம் என்றும் உபனிஷத் என்றும் கூறுவோம். இப்பகுதியை முற்றிலும் பிரம்மத்தையும் அதன் விபூதிகளைப் பற்றியும் பேசுவதால் பிரம்மகாண்டம் என்று கூறுவர். உபனிஷத்துக்குள் உள்ள எல்லா வாக்கியங்களும் உண்மையையே முக்கியமானவற்றையே பேசுகின்றன என்னும் அடிப்படையில் ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத மதம் எழுந்தது. எனவே இது வேதமாதாவின் அதாவது உபனிஷத்துக்களின் போற்றுதலுக்கு பகுமானத்திற்கு உரியது என்று கூறலாம். அல்லது முன் ஸ்லோகத்தில் கூறியபடி ஐந்து வகையான ஸ்துதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா ஸ்துதிகளும் ஒரே குரலில் சேதன அச்சேதனங்களோடும் கல்யாண குணங்களோடும் கூடிய பரபிரம்மத்தையே நாராயணனையே கூறுகிறது என்று நம் மதம் கூறுதால் எல்லோரும் இதை போற்றுகின்றனர். எல்லோராலும் போற்றப்படுவதை கேட்டு அதை பொறுத்துக் கொள்ள மனமில்லாதவர்களான பிற மதவாதிகள் தங்கள் மதத்தில் இருக்கிற துவகங்களை எல்லாம் உடையவர் மதத்தில் இருப்பதாக கூறி தங்களுடைய அறிவின்மையைத்தான் வழிகாட்டுகிறார்கள். அந்த பரிதாபம் சுகஸ்தேனோச்சித்தை சகல நிஜகாத்ரேஷு பகுளம் கலத்தி ஜம்பாலைஹி ககனதலம் ஆலிம்பதிஜடஹாம். இவருடைய செய்கை எப்படி இருக்கிறது எனில், முட்டாளான ஒருவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். குளச்சங்கரை அங்கு குளிக்க வந்தவர்களை பார்த்து, இதோ பாருங்கள், இந்த ஆகாசம் வெளுப்பாக தெரிகிறது அல்லவா, இதை கருப்பாக்குகிறேன் பாருங்கள் என்று கூறி குளத்தில் இருந்த சேற்றை இருகைகளாலும் மல்லி உயரைய வானத்தின் மீது வீசி எறிந்தான். பல தடவை சேற்றை வாரி அரைத்தான். மேலே சென்ற சேறு பல வகையாக சிதறி இவன் தலையிலும் உடல் கைகள் கால்கள் மீதும் விழுந்து இவனையே அசுத்தப்படுத்தே ஒழிய வானத்தை அழுக்காக்கவில்லை. அதுபோல வேறு மதத்தினர் கூறும் குற்றங்கள் எல்லாம் உடையவர் மதத்தில் பொருந்தாது. அவை பல்வகையாக பிரிந்து வாதிகளின் மதங்களிலேயே பொருந்தின. 56 நிராலோகே லோகே நிருபதி பரஸ்நேக பரிதான் எதி ஸ்வாவிருத்தீபா எதி நகில ஜாஜ்வல்யதே இஹ அகங்காரத்வாந்தம் விஜகதி கதங்காரம் அனகாஹ உதர்க்க வியாலௌகம் குமதிமத பாதாளகுஹரம். ஸ்ரீவீஸ்வரர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் செய்த தவத்தின் பயனால் புண்ணியங்களின் பலனாக ராமானுஜர் அவதரித்தார். இவர் அவதரிக்காவிடில் ஸ்ரீவீஸ்வரர்களிலேயே பலர் அத்வைதிகளின் மயக்கு வார்த்தைகளில் மயங்கி எல்லாம் பொய் எனும் மாயாவாதமாகிற பள்ளத்தில் விழுந்து கரையற வழியின்றி தவித்திருப்பார்கள். நம் முன்னோர்களே அப்படியாக இன்று நாம் எல்லோரும் எம்மாத்திரம் அத்வைதிகளாக இக்காலத்தில் உள்ளவர்கள் பெயரளவில் அத்வைதிகளாய் உண்மையில் சைவர்களாக இருப்பது போல் நாம் எல்லோரும் சைவர்களாகவே ஆகியிருப்போம். நம்முடைய சுகிருத விசேஷம் ஆதிசேஷாம்சமான ராமானுஜரம் ராமானுஜரின் மாற்றுருவமான சுவாமி தேசிகனம் அவதரித்து அருள்வாரித்தபடியார் ஊர்து ஒன்றன் தரித்து சங்க சக்கரங்களை அடையாளமாக தாங்கி சதாச்சாரிகள் மூலமாக உபாயானுஷ்டானம் செய்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் திவ்ய தம்பதிகளை சேவித்துக் கொண்டு நிர்பலர்களாக வாழ்ந்து வருகிறோம் என்னும் கருத்தை உள்ளடக்கி இந்த ஸ்லோகத்தை அவதரிப்பிக்கிறார் நம் ஆரண தேசிகர். உடையவரின் ஸ்ரீசூக்தியின் பெருமையையும் அவற்றுள் சீவாசியத்தின் பெருமையையும் பறக்க பேசி இங்கு உடையவரை பற்றி பேசுகிறார். காலையில் கதிரவன் தன் கதிர்களை வீசி உயிரினங்களை இயங்க முடியாமல் எங்கும் சூழ்ந்திருந்த அடர்ந்த இருளை விரட்டி நமக்கு உதவுகிறான். இதனால் பகலில் தாம் விரும்பியபடி எல்லோராலும் இயங்க முடிகிறது. ஒவ்வொருவனும் சுதந்திரமாக இயங்கும் போது சண்டை சச்சரவுகள் மிகுந்து நல்வாழ்வும் நிம்மதியும் இல்லாது துன்புறுகிறான். இதனால் மனிதனின் வாழ்க்கை விலங்குகளின் வாழ்க்கை போல் அமைந்து விடுகிறது. ஞானேனஹீனா பசிபிஸ்தமாக, அறிவில்லாதவன் விலங்குகளுக்கு சமமாவான் என்பன். இவ்வாறின்றி மனிதன் மனிதனாக வாழ பகுத்தறிவு தேவைப்படுகிறது. இதை பெற நம் இதயத்தில் வளர்ந்திருக்கும் அறியாமையாகிற இருளை அகற்றி அறிவொளியை பெற முயல வேண்டும். இந்த இதை கல்வி கற்பதனால்தான் சாதிக்க முடியும். உலகியல் கல்வியில், அதாவது பௌதிக விஞ்ஞானம், சாகும் வரை இன்ப வாழ்வு வாழத்தான் பயன்படும். அதற்கு பிறகு இறப்பதும் பிறப்பதுமாகிற சக்கர சூழலில் சிக்க வேண்டி வரும். இதிலிருந்து விடுபட்டு பேரின்ப பெருவாழ்வை பெற வேதாந்த விஞ்ஞானமாம் ஆன்ம விஞ்ஞானத்தை பெறுவதற்கு முயல வேண்டும். இந்த அறியாமையாம் இருளை போக்கி மனத்தில் எழில் ஞான விளக்கை ஏற்றியவர்கள் முதலாழ்வார்கள். பின்னரை வாழ்வார்கள் மூவரும் ஒருவராய் அவதரித்தவர் நம் ராமானுஜன். இவர் குஞ்சின் மேலிட்ட வழக்காய் அவதரித்தார். இத்தகைய ராமானுஜ தெய்வம் சுடர்விட்டு எரியாமல் ஜொலிக்காமல் போனால் சாதுக்கள் கூட கெட்ட அகங்காரமாகிற இருள் சூழ்ந்ததும், குதர்க்கமாகிற அதாவது ஹேதுவாதங்களாகிற விஷப்பாம்புகள் நிறைந்ததுமான சாங்கராதி மதமாகிற பாதாளத்தில் விழுந்து கரையேற முடியாது, தவித்து கிடப்பர். இதற்கு ராமானுஜ தீபம் என்றும் குறையாத கசண்டு இல்லாத நெய் மிகுந்து இருப்பதால் இப்பொழுதும் எப்பொழுதும் ஜொலித்துக்கொண்டே இருக்கும். இவ்விளக்கு நறுமணமுள்ள நெய்யை வார்ப்பவர்கள் விளக்கிற்கு நறுமணமுள்ள வெளியை வார்ப்பவர்கள் பூர்வாச்சாரியர்கள் பேரல்வாளர்களும் ஆன பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னறி அவர் குறித்த உயர்கொண்டால் நாகமணி சடபோவன் இன்னமதத்தினர்கள் எம்பெருமான் ஆகியோர் இதை நிருபதி பரஸ்னேகபரிதா எதிஷ்வா புருத்தீபா என்றார். ராமானுஜரும் இயற்கையாகவே நம்மவர் பிறர் என்று பாராமல் எல்லோரிடமும் பிரீதி ரூபமான தயாபூர்ணராய் இருப்பவர். அதாவது மக்கள் பாமரர்களாய் பகவத் விஷயமான தத்துவ ஞானம் இல்லாததினால் சம்சாரத்தினின்றம் கடைபேற வழியின்றி நரகத்தில் விழுதார்களே என்று அனுதாபம் அளித்தவராய், தனது சிஷ்யரிடத்தில் போல் பிற மக்களிடத்திலும் அன்பும் பரிவும் கருணையும் கொண்டவராய் எழுந்தருளியிருந்தார். அந்த அன்பும் எவ்வித பயனையும் எதிர்பாராது இயற்கையாகவே இருந்ததாலும், பராத்பரமான எம்பெருமானிடத்திலும் இயற்கையான பக்தி பூண்டிருந்தபடியாலும் எல்லோராலும் கொண்டாடப்பட்டார். இத்தகு கருணை மிகுந்த ராமானுஜர் அவதரிக்காமல் போனாலும் முதலாளர்கள் ஏற்றது போன்ற தத்துவஞானமாகிற விளக்காய் நின்று எல்லோருடைய இதயத்திலும் ஆன்ம ஞான ஒளியை தொடர்விட்டு பிரகாசிக்கும்படி செய்யாமல் போனாலோ அறிஞர்களாகவும் அனுஷ்டானவர்களாகவும் நிகழ்ந்த சான்றோர்கள் எவருமே மாயாவாத படுகையில் விழாமல் இருக்க முடியாது என்பது சுவாமி தேசிகனின் திருவுள்ளமாகும். 62. வந்தே தம் யமினாம் துரந்தரம் அகம் மானாந்தகார துருகா பந்தானம் பரிபஞ்சினாம் நிஜதிஷா ருந்தானம் இந்தானயா தத்தம் ஏன தயாசுதாம் முனிதினா பீத்வா விருத்தம் பயஹ காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதிஹி காங்காதிகம் வருஷதி. சுவாமி தேசிகன் இதுவரை 61 ஸ்லோகங்களால் எதிராஜருடைய கல்யாண குணங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அனுபவித்து நெஞ்சுருகி ஆழங்கார்பட்டு கீழே விழுந்து வணங்குகிறார் இந்த ஸ்லோகத்தில். பிற மதவாதிகள் தான் தோன்றியாக தவறான வழியை கற்பனை செய்து கொண்டு அதை பாமர மக்களிடையே பிரச்சாரம் செய்து ஒரு சிறு கூட்டம் தங்களை பின்பற்ற தொடங்கியதும் மிக்க கர்வம் உடையவர்களாயினான். அவர்களை கண்டதும் அப்பாவி மக்கள் இப்படி ஏமாற்றுகிறார்களே என்கிற கோபத்தினால் அனல்கத்தும் சிவந்த கண்களால் விழித்து பார்த்ததுமே அவர்கள் பட்டம் அடைந்துவிடுகிறது. மதப்பிரச்சார வழியும் அடைவிட்டு போவதோடு அவர்களின் செருக்காகிற இருளும் உடையவரின் கண்ணொளியால் அழிந்து போகிறதாம். எதிராஜர் கருணை எனும் அமுதத்திற்கு கடல் போன்றவர். கடலில்தான் மழை அதிகமாக பெய்யும். பேரலுள்ளான வரதராஜனுடைய கருணையும் எதிராஜரிடம் வந்து குவிகிறது. வரதனை கரிகையில கிருஷ்ண ஜலதாக என்று குறிப்பிடும் அழகை சுவைக்க வேண்டும். கண்ணன் கரிகை மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று வரதனை கண்ணனாக அனுபவித்தபடி இங்கும் கிருஷ்ண ஜலதகா என்று கண்ணனாகிற மேகம் என குறிப்பிடுகிறான். மேகம் மலையில் தங்கி நிறைய மழையை பெய்யும். வரதனாகிற மேகமும் கரிசைவத்தில் ஆனைமலையில் தங்கி எதிராஜராகிற தயாசமுத்திரத்தில் கருணை மழையை பொழிகிறது. எதிராஜரிடம் மிகுதியாக கருணையை காட்ட காரணத்தை விளக்குகிறார். தத்தம் ஏன மயாசுதாம் முனிகனா பீத்வா விசுத்தம் பயஹா என்று சாலை கணத்தில்